பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்ணீரும் தப்பாது.

தேவையில்லை. ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட பொட்டு காரி ஒன் துடைக்க ஒத்துக்கோ, பத்த வச்ச பத்திக்கோ, வாய் வெடிச்ச மொட்டு காரி. விட வேண்டும் அச்சத்தை, தொட வேண்டும் உச்சத்தை, அதிகாலை சேலை சொல்லுமடி. We'll be right back. வேலை சொல்லுமடி. மிச்சத்தை ஒட்டகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட பொட்டுக்காரி. ஒத்துழைக்க ஒத்துக்கோ, பத்தமச்ச பத்திக்கோ, வாய் வெடிச்சமோ.